மிருத்யவே மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்யு மிருத்யவே மங்களம் ரௌத்ர ரூபாய மங்களம் ரௌத்ர ரூபாய நரசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஹிரண்யகசிபும் ஹத்வா தைத்யேந்திரம் தேவகண்டகம் ஜகத்ரக்ஷண துரியாய ஜகத்பீஜாய மங்களம் பிரஹ்லாத ஸ்துதி சந்துஷ்ய பிரசன்ன நிஜமூர்த்தயே வரதாபயஹஸ்தாய வரதாய ச மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் வஜ்ரசம்ஸ்பர்ஷைஹி நகைஹி சத்ருவிதாரிணி தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராய தத்வாய தார்க்ஷவாகாய மங்களம் நரகண்டீரவாகார வ்யக்தாத்யுக்ர விபூதயே மிருகேந்திராய நரேந்திராய தைவதேந்திராய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் கிரீட்டஹார கேயூர குண்டலாலங்கிருதாய ச கோடி சூரிய பிரகாஷாய தேவசிம்ஹாய மங்களம் த்ரியுகாய த்ரிபிருஷ்டாய த்ரிகுணாய த்ரிமூர்த்தயே நரகேசரி ரூபாய லக்ஷ்மீலோலாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் கச்சப வாராக சிம்ஹவாமனமூர்த்தயே ராம ராமாத்மனே கிருஷ்ண கல்கி சிம்ஹாய மங்களம் சர்வ பீஜாய சத்யாய சர்வாதிஷ்டானமூர்த்தயே சர்வேஸ்வராய சர்வஸ்மை சத்யசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம் ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம்